கோலங்கள் மஞ்சீரத்வனியுணர்த்தி மானச நிலையில் பொன்னோளங்கள் மஞ்சீரத்வனியுணர்த்தி பாவனையாகும் பூவனினக்காய் வேதிக பணிதுயர்த்தி வேதிக பணிதுயர்த்தி மானச நிலையில் பொன்னோளங்கள் மஞ்சீரத்வனியுணர்த்தி ராகவதீனின் ரம்யசரீரம் ராஜிதஹாரம் மாமதசாரம் வாக்குனு சில்லி விண்மலர் வல்லி தேவதுக்கூலம் மஞ்சு கபூலம் பாலும் தேனும் எந்தினு வேறே தேவி நீ மொழிஞ்சால் தேவி நீ மொழிஞ்சால் மானச நிலையில் பொன்னோளங்கள் மஞ்சீரத்வனியுணர்த்தி மானச நிலையில் பொன்னோளங்கள் மஞ்சீரத்வனியுணர்த்தி மஞ்சுளஹாசம் வாரொளி வீசும் மாதவ மாசம் நீ விழி நீட்டும் தூலிகையானே பிராணனில் எழுதி பாசுர காவியம் நீ என் சாரே மன்னனையும் போ ஏதோ நிவிருதினான் ஏதோ நிவிருதினான் மானச நிலையில் பொன்னோளங்கள் மஞ்சீரத்வனியுணர்த்தி மானச நிலையில் பொன்னோளங்கள் மஞ்சீரத்வனியுணர்த்தி பமபனி பரீரிரிரிரிரிரிரி சனி பனிரிகரிகசாரி பாவனையாகும் புவனி நீனக்காய் வேதிக பணி துயர்த்தி பாவனையாகும் பூவனி நினக்காய் வேதிக பணி துயர்த்தி